போராடுமா, யாரோடு யாரோ யார் சேருவாரோ, விதி போடும் கோடு மாறாது. நனவாக வந்து கனவாகி போனால் தளிர் போன்ற பெண்மை தாழாது. அலை மீண்டும் திரும்புமா, மலர் மீண்டும் அரும்புமா, மணமாலை வந்து தோள் சேருமா. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழைத்தது.